వెంకటనాథార్య కవితార్ఘ్య కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధర్తాం సదాహృది జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం హయగ్రీవముపాస్మహే మానాతీత ప్రదే భవాన్ మంగళం మంగళానాం వక్షఃపీఠీ మదివిజయనో భూషయంతి స్వకాంత్యాం ప్రత్యగ్రాన్ శ్రవిక మహిమ ప్రార్థనీనాం ప్రజానాం శ్రేయోమూర్తిం శ్రీమశరణ స్వాం శరణ్యాం ప్రపత్యే. சிஎஃபதி அப்படின்னு தாயார சொல்லியே பெருமாளை சொல்றோம். அப்பேற்பட்ட பெரிய பிராட்டியான தாயார் மகாலட்சுமியினுடைய வைபவம் அத்தனையும் நம்ம பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். ஸ்ரீஸ்துதியில சுவாமி தேசிகன் போன வாரம் பார்க்கும்பொழுது ஸ்லோகத்துல தாயார் எப்படி நம்மள ஒரு ராஜா மாதிரி ஆக்குறா அப்படின்றத பார்த்தோம். தாயாரையே நம்பிண்டு இருக்கிறவாளுக்கு வேற அனன்ய கதி, வேற எந்த கதியும் இல்லாத தாயாரையே நினைச்சிட்டு இருக்கவாளுக்கு தான் இகத்திலையும் பரத்திலையும் ஒரு ராஜாவாக வச்சுக்கிறா அப்படின்னு. வைகுண்ட லோகத்துல போனாலும் நித்திய சூரிகளே கொண்டாடுறா. இங்க இருந்தா இங்கேயும் ஒரு எப்படி ஒரு ராஜா இருப்பானோ அப்படி அத்தனை போகத்தையும் நமக்கு தரா தாயார் அப்படின்றத பார்த்தோம். இதுக்கு அடுத்தது தாயாருடைய கருணையை சொல்றேன். தயாசதகத்திலையும் சொல்லும் பொழுது பெருமாளுடைய கருணை ரொம்ப முக்கியம். பெருமாளை விட பெருமாளுக்கு இருக்கிற அந்த கருணை அப்படின்ற குணமே ரொம்ப முக்கியமாக இருக்கு. நம்ம அதை விஸ்தாரமாக தயாசத்தகத்துல நம்ம பார்த்தோம். ஆழ்வார் ஆச்சாரியர்களும் அந்த கருணையே தான் அந்தந்த ஸ்லோகத்திலையும் பிரபந்தங்கள்லயும் பார்த்தா பெருமாளுடைய கருணையே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த கருணைக்காக தனியா ஸ்லோகம் பண்ணவர் சுவாமி தேசிகன் தயாசதகத்துல. இந்த ஸ்லோகத்துல தாயாருடைய கருணையை சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த கருணையினால நமக்கு இந்த இகலோகத்திலிருந்து எப்படி மோட்சத்தை கிடைக்கும், எப்படி தாயார் நமக்கு கொடுக்கிறா அப்படின்றதையும், தாயார் திருவடியில சரணாகதி பண்ணாதான், பெருமாளோட சேர்த்து தாயார் கூடவே இருக்கச்சு சரணாகதி பண்ணா எப்பேற்பட்ட கஷ்டங்கள் போகும், எப்பேற்பட்ட சுகங்கள் வரும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். 18வது ஸ்லோகம். ஊரி கருத்தும் குசலம் அகிலம் ஜேதுமாதீனராஹதீன் தூரீகர்த்தும் துரித நிவகம் தியக்தும் அத்யாம் அவித்யாம் அம்பஸ்தம்பாவதிக ஜனன கிராம சீமாந்தரே காம் ஆலம் வந்தே விமல மனசோ விஷ்ணுகாந்தே தயாந்தே அப்படின்னு. விஷ்ணுகாந்தே தயாந்தே, விஷ்ணு அவருடைய பத்னியான தாயார் ரெண்டு பேருடைய தயை, அந்த ரெண்டு பேருடைய தயையே அப்படின்னு அந்த தயைய பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அங்க சொல்லும் பொழுது ஊரி கர்த்தும் குசல மகிலம் ஜேதுமாதீன ராத்தின் அப்படின்னு இந்த முதல் ரெண்டு வாக்கியத்துல ரெண்டு மேல இருக்கிற இதுல நாலு விஷயங்கள் சொல்றேன். வைகுண்டத்துக்கு போறதுக்கு இந்த சம்சார சாகரத்துல நம்ம இருந்துட்டு பல ஜென்மாக்களாக கஷ்டப்பட்டு இதே மாதிரி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு இருந்துட்டு இருக்கோம் இல்லையா நமக்கு. அப்போ அதுக்கு முதல்ல நமக்கு இங்கேருந்து மோட்சத்தை அடையணும்னா என்ன வேணும்னா ஊரி கர்த்தும் குசலம் அகிலம் குசலம். அப்ப மோட்சத்துக்கு தேவையான சில குசலங்கள் அப்பேற்பட்ட ஞானங்கள் நமக்கு வரணும். அது என்ன என்ன அப்படின்னா அது வந்து கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் இதெல்லாம் சித்திக்கணும். அதெல்லாம் அவ்வளவு சுலபமா சித்திச்சிரமா அப்படின்னா ஆச்சாரியன் அனுகிரகம் வேணும், சத்துவ குணம் வளரணும். ஏன்னா நல்ல முதல்ல நமக்கு நல்ல குணங்கள் இருக்கணும். எப்பேற்பட்ட ஆச்சாரியனே வந்து நம்ம கிட்ட சொன்னா கூட நம்ம வந்து ஆமா இந்த காலத்துல எல்லாம் இப்படிதான் பேசுவா அப்படின்னு எத்தனையோ பேரை நம்ம உதறி தள்ளிடுறோம் இல்லையா. அதை ஏத்துக்க வேண்டிய சத்துவ குணம் நமக்கு முதல்ல இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆச்சாரியின் அனுகிரகம் வேணும். அதுபடி நமக்கு அதுக்கப்புறம் கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் எல்லாம் புரியும். புரிஞ்சது மட்டும் இல்ல அது சித்திக்கணும், அதன்படி நம்ம நடந்துக்கணும். அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரியான ஞானங்கள்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியது தாயார். தாயாருடைய தயையே விஷ்ணுகாந்தே தயாந்தே, இந்த தயைதான் கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது என்னன்னா ஜேது மாதீனராத்தீன் அப்படின்னு நமக்கு சத்ருக்களாக இருக்கிற ஆறு இந்திரியங்கள். ஆறு இந்திரியங்கள் நம்ம பார்த்தோம் சுவாமி தேசிகன் இது ஆச்சரியமா சொல்லிட்டே இருப்பார். நமக்கு எதுடா சத்ருனா நம்மளுடைய இந்திரியம்தான் சத்ரு, வெளியால் ஒருத்தன் சத்ருன்னு கிடையாது. அதுதான் சொல்றார் அந்த கஜேந்திரனை கூட ஒரே ஒரு முதல்ல வந்து பிடிச்சது ஆனா நமக்கோ ஆறு முதல்ல பிடிச்சது அப்படின்றது. கண்ணு எங்கேயோ பாக்குறது பகவானை சேவிக்கணும் அப்படின்னா எங்கெங்கயோ பாக்குறோம், காது எதையோ விஷயத்த கேட்கறதுக்கே இவா என்ன பண்ணா அவா என்ன பண்ணான்னு, ஆனா பகவத் விஷயம் கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கு. ஒரு கைங்கரியம் சரீரத்தினால நம்ம கைங்கரியம் பண்ணணும்னா நம்ம ஏதோ லௌகீக உத்தியோகம், உத்தியோகம் தேவை ஆனா அதுக்கப்புறமும் வந்து கைங்கரியம் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுறது. பேசணும்னா எதேதோ பேசுறோம், கோவிலுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வெளி காரியம் வெளி விஷயங்கள், இந்த படம் என்ன இருக்கு அந்த படம் என்னாச்சு இந்த கிரிக்கெட் மேட்ச் என்னாச்சுன்னு கோவிலுக்குள்ளேயே பேசுறதா இப்ப ரொம்ப அதிகமாயிடுது. அப்போ பகவானை பத்தியே பேசணும், அப்படி இந்த இந்திரியங்களே நமக்கு சத்ருவாக இருக்கு அப்படின்னா இந்த இந்திரியம் என்ன பண்றதுன்னா நம்ம மனசை எங்கெங்கயோ கூட்டிட்டு போயிடுறது. அதனால இந்த இந்திரியங்களே நமக்கு சத்ரு அப்படிங்குது. துவாபர யுகத்துல அப்படின்னு பார்த்தா சத்ரு எங்கன்னா ராவணன் சத்ரு, ராமன் ராவணன் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் எங்க இருக்கா, ஒருத்தர் எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கா, அவன் லங்கையில இருக்கா இவர் இந்தியால இருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் போச்சு திரேதாயுகத்துல ராமன், திரேதாயுகத்துல ராமனுடைய இதுல அப்படி இருந்தா சத்ருக்கள். துவாபர யுகத்துல என்னன்னா சொந்த அண்ணா தம்பியே, துரியோதனனும் பாண்டவர்களும் கௌரவர்களும் வந்து கசின்ஸ் அண்ணா தம்பியே, அவளே அவளுக்கு சத்ரு, இன்னும் கிட்ட கிட்ட பக்கத்துல இருந்தா. கிருத்தயுகம்னு பார்த்தா இந்திரனுக்கும் எங்கேயோ பாத்தாள லோகத்துல இருக்க ராட்சசம் இவா தான் சத்ருக்கள். அவ ஏதோ ஒரு யுகத்துல இருக்கா, இவா வேற எங்கேயோ பாத்தாள லோகத்துல இருக்கா. அதுக்கு கலியுகம்னு பார்த்தா என்னன்னா நம்மளே நமக்கு சத்ருவாக இருக்கும், நம்ம இந்திரியங்களே அப்படின்ற காலம், அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கலியுகத்துல இன்னும் இன்னும் ரொம்ப மோசமாக போறது. அப்ப இந்திரியங்களே நமக்கு சத்ருவாக இருக்கு அப்படின்னு. அதனாலதான் சுவாமி தேசிகன் சொல்றாரு, என்ன ஆறு முதல பிடிச்சதுக்குப்பா, ஒரு முதல பிடிச்ச அவனுக்காக நீ அப்பேற்பட்ட கஜேந்திரனுக்காக நீ எப்படி ஓடி வந்தியோ, எனக்கு ஒரு ஆயுதம் இல்ல வரைச்சு அவரை சக்கர ஆயுதத்துல வந்தது இல்லையா, எனக்கு ஆறு ஆயுதங்கள் அஷ்டபுஜத்தோட அப்படின்னு அஷ்டபுஜ பெருமாளை மங்களாசாசனம் பண்ணும்பொழுது சொல்றது, அஷ்டபுஜத்தோட அத்தனை அத்தனை கைகளில் இருக்கிற அத்தனை ஆயுதங்களையும் எடுத்து என்னை வந்து காப்பாத்து அப்படிங்கிற. அதனால நம்ம இந்திரியங்களே நமக்கு சத்ருவாக இருக்கு. அடுத்தது இந்த இந்திரிய சத்ரு, இது வந்து நமக்கு நல்லது அனுபவிச்சாதான் சத்வகுணம் வந்து எப்பயுமே நம்ம மனசு வந்து இந்திரியங்களுக்கு ஏத்த மாதிரி போகாம எப்பயுமே நம்ம அந்த மனசை கட்டுப்படுத்தி எதையுமே நம்ம பார்க்கும்பொழுது பகவானையே சேவிக்கணும், பகவானுக்கே கைங்கரியம் பண்ணணும், பகவத் விஷயத்தையே கேட்கணும், பகவத் விஷயத்தையே பேசணும் அப்படின்னா கூட அந்த பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். பகவான் அனுகிரகம் பண்றானா, அனுகிரகம் பண்ணுவே தெய்வகா மனுஷ ரூபேன அப்படின்னு இப்பேற்பட்ட ஒரு ஸ்தாபனத்தை வச்சு இப்ப இந்த திங்கக்கிழமை திங்கக்கிழமை உபன்யாசம் அப்படின்னு நடத்துறது இல்லையா, அதுலயே நம்ம வந்து பகவத் விஷயத்தை பேசுறோம் கேட்கிறோம். அப்பேற்பட்ட கைங்கரியத்தை பகவான் நமக்காக அனுகூலம் பண்ணிட்டு தான் இருக்கு. அதுக்கடுத்தது என்னன்னா எத்தனையோ காலங்கள் நம்ம பண்ண பாப்பங்கள், இந்த இந்திரியங்கள்லாம் இப்படி போறதுக்கு இன்னொன்னு காரணம் என்னன்னா எத்தனையோ காலம் நம்ம பண்ண பாப்பங்கள், அதனால தூரீகத்தும் துரித்த நிவகம். ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ண பாப்பம் இல்ல, எத்தனை ஜன்மத்துக்கு முன்னாடி பண்ண பாப்போம்னு நம்ம பாக்கணும். ஏன்னா நம்மளே சில வாட்டி சொல்றோம் இல்லையா, பெருமாளையே சேவிச்சுட்டு இருக்கேன் நான் யாருக்கும் ஒரு கெட்டதுன்னு நினைக்கல, எனக்கு ஏன் கஷ்டம் வருது அப்படின்னா அது இந்த ஜென்மத்துல பண்ண கஷ்டமாக இருக்காது, ஏதோ ஜென்மத்துல பண்ண கஷ்டமாக இருக்கும். இல்ல நம்ம நம்மளே நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம நல்லதுதான் பண்றோம் அப்படின்னு, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தூரீகத்தும் துரித்தறிவகம், அந்த அத்தனை பாப்பங்களும் பண்ணணும் அப்படின்னா பகவான் கிட்டதான் சரணாகதி பண்ணணும். இது நம்மளும் இந்த தயாஸ்தகத்திலேயே பார்த்திருக்கோம், எத்தனை எத்தனை பாபங்கள் அப்படின்னு கட்டுக்கட்டாக பண்ணி மூட்டை மூட்டையாக இருக்கும் பொழுது அதை எப்படி ஒரே நாள்ல போக்கடிக்கிறதுன்னா பகவானுடைய சரணத்துல சரணாகதி பண்றதை தவிர வேற வழியே இல்லை. அதுக்கப்புறம் தெக்துமாத்யாம வித்யாம் அவித்யாம் அப்படின்ற அவித்யை அப்படின்ற அஜ்ஞானம், அந்த அவித்யினால இந்த பிரகிருத்தியில நமக்கு ஏற்படுறதுல ஏதேதோ இடத்துல ஆசைகள் போறது இல்லையா, அந்த அவித்யை, இந்த மாதிரியான நல்ல ஞானமே இல்லாத அந்த இடத்துலயே அதையே நம்ம ஞானம்னு நினைச்சிட்டு ஏதேதோ பண்ணிட்டு இருக்கிறது. அது இந்த நாலு விஷயங்களும் இந்த மூணு சத்ருவையும் தொலைக்கி அந்த ஒரு நல்ல விஷயத்த குசலத்தை நமக்கு உண்டாக்குறது யார் அப்படின்னா தாயாருடைய தேயே. அதனால இது ரொம்ப முக்கியம். அதனால அம்பஸ்தம்பா வதிகஜன கிராம சீமாந்தரேகாம் அப்படிங்கிற அம்பா அப்படின்னா தாயாரே அம்மா அப்படின்ற அர்த்தம். அடியன் ஒரே நிமிஷம் கேக்குறது, அடியன் கேக்குறது சம்பா வதிக ஜனன கிராம சீமாந்த ரேகம் அப்படின்னு, இந்த சம்சாரத்திலிருந்து வைகுண்டத்துக்கு போற ஒரு எல்லை அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்ப ஒரு எல்லை இருக்கும், எது வரைக்கும் சம்சாரம் அப்படின்னா பிரம்மலோகம் வரைக்கும் சம்சாரம், அதுக்கப்புறம் ஒரு கோடு, அதை தாண்டி போனா அது வந்து ஸ்ரீ வைகுண்டம். அந்த நடு கோடு எதுனா விரஜா நதி. இந்த விரஜா நதி தான் இந்த பிரகிருதி மண்டலத்தையும் ஸ்ரீ வைகுண்டத்தையும் பிரிக்கிற ஒரு கோடு. பிரம்மலோக பரியந்தம் கூட போயிடலாம், எத்தனையோ தர்ம காரியங்கள் பண்ணி போயிடலாம், ஆனா இந்த சம்சாரத்துல இந்த ஒரு ரேகை, இந்த ரேகை இருக்கு இல்லையா, இந்த ஒரு இதை தாண்டனம் அப்படின்னா தாயாருடைய அனுகிரகம் நமக்கு வேணும், அப்படி தாயார் பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா ஆலம் வந்தே அப்படின்னு தயையே கத்தின்னு பிடிச்சிட்டு இருக்கவாளுக்கு தயை சுலபமாக கிடைச்சி இந்த மத்த நாலு விஷயங்களும் அனுகூலமாகி அந்த நமக்கு இருக்கிற அந்த இந்திரியன் இதெல்லாம் தானா இது பண்ணி பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவே அப்படின்னு. அப்போ ஆலம் வந்தே விமல மனசோ விஷ்ணுகாந்தே தயாந்தே. விமல மனசோ அப்படின்னா விமலமான மனசுல எப்பயுமே நமக்கு ஹிருதயத்துல எப்பயுமே மனசுல நம்மள யார் பகவான் நினைச்சிட்டு இருக்காளோ அப்பேற்பட்டவா யார் அப்படின்னா விமல மனசோ அவா, யார் பெருமாளின் தாயார் நினைக்கிறாளோ அவளுக்கு தாயார் கண்டிப்பாக அனுகூலம் தயையே பண்ணுவா அப்படின்னு. யார் எப்பயுமே பெருமாள் தாயார நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் போல பரிசுத்தமாக வேற எதையும் நினைச்சிக்காம எப்பயுமே தன் ஹிருதயத்துல பெருமாள் தாயாருக்கே கைங்கரியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவாளுக்கு இத்தனையும் கிட்டும். அதே மாதிரி அவள் ஆசிரியச்சவாளே நமக்கும் இந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இங்க சொல்ற. மோட்சத்தையே நம்பி இருக்கிற விமல மனசர்கள் அப்படின்னு இந்த ஆச்சரியமானவர்கள் அப்படின்னு பெருமாளே கதி தாயாரே கத்தின்னு இருக்கிறவா அவளுக்கு இது சுலபமாக அந்த அனுகிரகத்தை தாயார் பண்ணுவார். இத பட்டரம் சொல்றே தாயார் தாயார்கிட்டன்னா ஒன்னும் ரொம்ப சுலபம், ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் வா அப்படின்னு ரங்கநாயகி தாயார சேவிக்க போனா இல்லையா, சேவிச்சு சரணாகதி பண்றதுன்றது பெரிய விஷயம், அதை தெரிஞ்சுட்டு அதுக்கான அங்கங்கள் இருக்கு. அதனாலதான் நம்ம ஆச்சாரிய முக்கேன சரணாகதி பண்றோம், நமக்கு எப்படி சரணாகதி பண்ணணும்னு தெரியாது. அதெல்லாம் மனசெல்லாம் அடக்கி பெருமாள் தாயார் நீரே கத்தி எனக்கு வேற எந்த கத்தியும் இல்லை அப்படின்னு நினைச்சு அது அந்த மனசோட நம்ம வந்து சரணாகதி பண்ணணும். அது நமக்கு அந்த பக்குவம் இல்லாததுனால ஆச்சாரியின் மூலமாக நம்ம சரணாகதி பண்றோம். அது கூட இல்ல, கோவிலுக்கு வந்து சேவிக்கிறதுன்றது சரணாகத்தின்னு எடுத்துக்க முடியாது. ஆனா அப்படி இருந்து ஒண்ணுமே இல்லை, கோவிலுக்கு வந்து தெரியாம கையில ஒரு பழம் எடுத்துட்டு வரானு வச்சுக்கோங்களேன், பழம் கீழே உந்துருது, அதை எடுத்து கீழே உழுந்து சேவிக்கிறானா கூட தாயார் என்ன சொல்றா, என்ன சேவிக்கிறானே குழந்தை, இவனுக்கு நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நினைச்சுக்கிறாளாம் தாயார். எதுவுமே பண்ணலையே நீ எப்ப நினைச்சுக்கிறான்னா இவனுக்கு அனைத்தையும் பண்ணிட்டா ஐஸ்வர்யம், எப்ப இவன் சேவிச்சானோ சேவிக்கிற மாதிரி பாவனை காமிச்சானோ அப்பயே இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துட்டான். அடுத்தது அக்ஷரகத்தின், இதுக்கு மேல அக்ஷரகத்தின் அதுவும் கொடுத்து மோக்ஷம் பரமம் பதம் வா பரமபதமும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாயார் என்ன நினைக்கிறான்னா இவனுக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு லஜ்ஜசே அப்படின்னு தலையை குனிஞ்சு நிக்கிறாளாம், இந்த குழந்தைக்கு நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. இதுல என்னன்னா மூணு விஷயம் சொல்றான், ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் வான்னு. ஒன்னு சம்சாரம், சம்சாரத்துல இப்ப நம்ம இங்க இருக்கோம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு, இந்த லோகத்திலையும் ஐஸ்வர்யத்தோட இருந்து நம்ம வாழ்ந்து பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான அனுகூலத்தை பண்றான். கைவல்யம் அப்படின்றது அக்ஷரகத்தியம் அப்படின்ற கைவல்யம்னு ஒன்னு இருக்கு, ஸ்ரீ வைகுண்ட லோகம் மாதிரி கைவல்யம்ன்ற ஒரு லோகம். அந்த லோகத்துல போனா என்ன நன்மைனா இப்ப யார் ஒருத்தன் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணவானா ஆனா என்னுடைய ஆத்மாவை புரிஞ்சுண்டு ஆத்ம ஜானம் பண்ணிண்டு இருந்தானோ அவன் கைவல்யத்துக்கு போலாம். கைவல்யத்துல போனாலும் இந்த மரண ஜனனங்கள் இருக்காது இந்த ஒரு யுகத்துல, அடுத்த யுகம் வரும்பொழுது அப்ப திருப்பி நம்ம பறந்துடுவோம். ஆனா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாம்னா இந்த சம்சாரத்துல கஷ்டம் இல்லாம அங்க அங்க இருக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னா பரமபதம், அங்கேயே போய் நம்ம கைங்கரியம் பண்ணலாம். இத மூணுத்த விஷயத்த சொல்லும் பொழுது நம்ம பெரியவா அதுக்கு உதாரணம் என்ன சொல்றான்னா, இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணி ஜெயில போட்டுடுறோம், ஏதோ ஒரு அண்டமான் ஜெயில கொண்டு போய் போட்டுடுறான். நம்மளோட குடும்பம்லாம் இப்ப பாரத தேசத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப தப்பு பண்ண வாழ தூக்கி எங்கேயோ போட்டுருவான், அண்டமான் இதுல போய் அங்க போய் ஜெயில போட்டுருவான். அப்புறம் ஜெயிலேருந்து கொஞ்ச நாள் ரொம்ப நாள் தப்ப உணர்ந்தவன் என்ன பண்றான்னா, சரி கொஞ்ச நாள் 10 வருஷம் அனுபவிச்சாச்சு, சரி உன விட்டுலாம் அப்படின்னு ஜெயிலேருந்து வெளில விட்டுறான். ஜெயிலேருந்து வெளில விட்ட உடனே ஒரு சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் கைவல்யமா. இனிமே ஜெயிலுக்கு திருப்பி போவானாம், இனிமே திருப்பி கஷ்டங்கள் படவானாம். ஆனா பூர்த்தி சுகத்தை அவன் அடைஞ்சானா அப்படின்னா இல்ல. பூர்த்தி சுகத்தை எப்ப அடைவான், ஜெயிலேருந்து விட்ட உடனே அவனுக்கு சந்தோஷம் இருக்கு, ஆனா பூர்த்தி சுகம் என்னைக்குன்னா, திருப்பியும் அவன் நம்ம தேசத்துக்கு வந்து அவன் அம்மா அப்பாவை என்னைக்கு பாக்குறானோ, அவ பசங்கள் எல்லாரையும் எப்ப பாக்குறானோ அவனுக்கு அதுதான் சந்தோஷம் தானே. அதனால நம்ம அப்பாவான அப்பா அம்மா யார் அப்படின்னா, எல்லாருக்குமே ஜெகன் மாதா ஜெகன் பிதாவான பகவான், நமக்கு அனுகூலமா இருக்கிற அத்தனை நித்தியசூரிகள், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கச்ச கைவல்யத்தை நம்மளவா கேட்க மாட்டா. கைவல்யத்துல போய் நம்ம ஆத்ம இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கலாம், ஆத்மஸ்மரணையை பண்ணிட்டு நம்ம இருக்கலாம், ஆனா கஷ்டங்கள் இருக்காது அவ்வளவுதான். ஆனா ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போய் பகவான் கிட்ட இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றது, இதை மூணுத்தையும் கொடுத்த தாயார் இவனுக்கு எவனுமே இன்னும் எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு இருக்கான்னா, இதுக்கு மேல தாயாருடைய குணத்தை என்ன சொல்றது அப்படின்னு. அதனாலதான் இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது கூட இங்க வந்து சொல்லும் பொழுது இதை மூணுத்தையுமே சேர்த்து சொல்றேன் அப்படின்றதும், இது மூணுத்தையும் கொடுக்கறா அப்படின்றதையும் இது எடுத்துக்கலாம் அப்படி. அதே மாதிரி போன ஸ்லோகத்துல சரணாகதி பண்றதுக்கான அத்தனை அனுகூலமும் தாயார் கொடுக்கறா அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்னன்னா, 19வது ஸ்லோகத்துல சரணாகதி பண்ணிட்டான்னு ஒருத்தன், சரணாகதி நான் பண்ணியாச்சு, அப்புறம் என்ன பதில் அப்படின்னா, தேகாவசானே முக்தி சியாத் அப்படின்னு, இந்த ஜென்மாவிலேயே இந்த தேகத்திலிருந்து எப்ப இந்த பிராணம் வெளியேறதோ அந்த சமயத்துல மோட்சத்தை கொடுக்குறேன்னு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணியாச்சு. அப்ப அது வரைக்கும் என்ன அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது இல்லையா. அப்போ இவனுடைய அவஸ்தைன்றது ஒரு மாதிரி, மோட்சத்துக்கு போனா அங்க போய் மோட்சத்துல இருக்கிற அத்தனை போகத்தையும் அனுபவிக்கலாம், சம்சார சாகரத்துல இருக்கிறவன் அங்க இருந்து இந்த சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கலாம். இப்ப சம்சார கடலை தாண்டியாச்சு, சரணாகதி பண்ணியாச்சு, மோட்சத்துக்கு போக போறேன்னு தெரியும், அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அது வரைக்கும் ஒரு பக்தன் எப்படி இருக்கணும், அப்ப தாயார் என்ன அனுகூலம் பண்றா அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல எடுத்து கொடுக்குறேன். ஜாதாகாங்க்ஷா ஜனனி யுவயோ ரேகசேவாதிகாரே மாயாலீடம் விபவமகிலம் மன்யமானாஸ்த்ருணாய ப்ரீத்யை விஷ்ணுஸ்தவசகிருதினஹா ப்ரீதிமந்தோ பஜந்தே வேலாபங்க பிரசமனபலம் வைதிகம் தர்மசேதும் அப்படின்னு, மோட்சத்தை அடைஞ்சவன் நான் தான் சரணாகதி, மோட்சத்தை அடைய போறவன் நான் தான் சரணாகதி பண்ணிட்டேனே, நான் எப்படி வேணா இருக்கலாமா அப்படின்னா எப்படி வேணாலாம் இருக்க முடியாது. அதுக்குதான் சுவாமி ராமானுஜர் கிட்ட சிஷ்யா கேட்கிறார், நாளைக்கு ஸ்ரீ ராமானுஜருடைய அவதார தினம் காலக்ஷேபத்துல ஒரு சிஷ்யர் கேட்கிறார், நமக்குதான் சரணாகதி நிச்சயம் ஆயிடுத்தே, அப்ப இஷ்டப்படி இருக்கலாமோ அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ராமானுஜர் என்ன சொல்றாருன்னா, அது இவனுக்கு ஸ்வரூபம் அன்று அப்படிங்குற, அது ஸ்வரூப லட்சணம் கிடையாதே அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒருத்தன் இதுக்கு அழகா பெரியவர்கள் உதாரணம் என்ன சொல்றான்னா, போலீஸ் ஸ்டேஷன் நமக்கு வந்து போலீஸ் ஜாபுக்கு அப்ளை பண்றோம், இல்ல ஐஏஎஸ் ஆபீசர் ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ளை பண்ணி கிடைச்சிருக்கு, ஒருத்தனுக்கு ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிடுது, ஆனா என்ன சொல்றேன்னா, ஒரு வருஷம் கழிச்சு நான் உன்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஒரு வருஷம் நமக்கு ஜாப் ஆஃபர் வரல, ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் உனக்கு ஜாயினிங் லெட்டர்னு கொடுத்தாச்சு. இப்ப ஒரு வருஷத்துக்கு நமக்கு என்ன சாப்பாடு என்ன சம்பளம், ஒண்ணும் இல்ல. அப்போ அந்த ஒரு வருஷம் திருடலாமா, ஒரு வருஷத்துக்கு கழிச்சு நான் போலீஸ் ஆபீசருக்கு பண்ண போறேன் அப்படின்னு ஒருத்த வந்து அது வரைக்கும் நான் இப்ப திருடுறேன் அப்படின்னு நினைப்பானா? ஏன்னா அவன் பிற்காலத்துல போலீஸ் ஆபீசர் ஆக போறேன்னா அவன் எப்படி அந்த காலத்துல இருந்தே திருடாம இருப்பானோ, ஒரு பகவத் கைங்கரியத்துக்கே, ஏன்னா மோட்சத்துக்கு போய் நம்ம என்ன பண்ண போறோம், பகவானை ஸ்மரிச்சுட்டு பகவத் கைங்கரியமே பண்ண போறோம், அப்பேற்பட்ட ஆனந்த லோகத்துல பகவானே கத்தின்னு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் சரணாகதி தான் பண்ணிட்டோமே, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வந்து இந்த போகத்தெல்லாம் அனுபவிக்கலாமான்னு நினைக்கவே மாட்டானாம். எப்படி ஸ்ரீவைகுண்ட லோகத்துல என்னென்ன கைங்கரியமோ இந்த பூலோகத்திலேயே அந்த கைங்கரியங்கள் எதெல்லாம் நமக்கு இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு. அதனால வேலாபங்க பிரசமன பலம் வைதிகம் தர்ம சேத்துவம் அப்படின்னு, சேத்து அப்படின்னா சேத்து கட்டுற அணை கட்டுற அணை என்ன பண்ணும் அப்படின்னா, சமுத்திர ஜலம் பொங்கி வெள்ள வராம அது பாத்துக்கும் அந்த அணை. ஒரு ரோட்டுக்கு ஜலம் வந்து வெள்ள வந்துடுச்சுன்னா என்ன, அதனால பெரிய அணை கட்டுவா, அதை தாண்டி ஜலம் வராது. அதே மாதிரி டேம்ல எல்லாம் கூட அணை கட்டுவா. அப்ப அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம எப்ப சரணாகதி பண்ணமோ அந்த வேதம் அப்படின்ற அணை இருக்கு இல்லையா, தர்மசாஸ்திரத்துல சொன்னபடி வேதத்துல சொன்னபடி நம்ம ஆச்சாரியர்கள்லாம் இருந்தபடி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கணுமே தவிர அதை கட்டுப்படுத்தணும், அதை விட்டுட்டு நான் அதை தாண்டி நான் பண்றேன் அப்படின்னு நினைக்க கூடாது. அது மட்டும் இல்ல, ஒரு சரணாகதி பண்ணவன் என்னன்னா, வேதத்துல சொல்லியிருக்கு, அதனால நான் அப்படி இருக்கேன், அதனாலதான் நான் இந்த கர்மானுஷ்டானம் பண்றேன்னு நினைக்கிறத விட, பிரீத்தியை விஷ்ணோஸ்தவச்சகிருதினஹா பிரீத்திமந்தோ பஜந்தே, பிரீத்தியை பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு, விஷ்ணுஸ்தவ விஷ்ணு சாட்சாத் பகவான் விஷ்ணுஸ்தவ தேவ தாயார், உம்முடையும் பெருமாளுடையும் பிரீத்திக்காக நாங்க இந்த கர்மாவை பண்றோம் அப்படின்னு. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எந்த ஒரு அனுஷ்டானம் பண்ணாலும், சந்தியாவந்தனம் பண்ணாலும், நம்ம என்ன சொல்றோம், ஸ்ரீ பகதாக்ஞா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம், ஸ்ரீபகதாக்ஞா ஸ்ரீ பகவத் பிரீத்தியர்த்தம், அந்த பகவானுடைய பிரீத்திக்காக தான் நான் சந்தியாவந்தனம் பண்றேன். வேதத்துல சொல்லிருத்தின்னு இல்ல, ஒரு யஜ்யாகாதிகள் பண்ணாலும் அந்த பலன் நமக்கு, அந்த ஒரு ஒரு யஜ்யத்துக்கும் நமக்கு ஒரு பலம் இருந்தாலும் அதுக்காக நாங்க பண்ணல, பெருமாளுடைய பிரீத்திக்காக பண்றோம். இது எல்லாரையும் ரட்சிக்கணும், எல்லாருக்கும் நல்ல குணம் பண்ணணும் அப்படின்னு தானே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பண்றார். ஒரு வேத அத்தியனமே பண்ண, வேதத்துல எத்தனையோ போகங்கள் சொல்றீங்க, இந்த இந்த யாகம் பண்ணா உனக்கு இது கிடைக்கும், அந்த யாகம் பண்ணான்னு. ஆனா நம் பெரியோர்கள் வேதாத்தியனம் பண்ணி பகவானுக்கே கைத்தரியம் பண்ணி திவ்யதேச கோவில்கள்லயே வேத பாராயணம் பண்ணணும் அப்படின்னு தானே பண்றான். அதனால அதுதான் பகவானுக்கு பிரீத்தி. ஒண்ணு வேதம் சொல்லிடுது அப்படின்னா, லா அப்படின்னு இருக்கு. ஒரு நாட்டுல போலீஸ் நான் வந்து தப்பு பண்ணா பிடிச்சிட்டு போயிடுவா, அதனால இந்த வேதத்தை சொல்லுறதை மீறினா நாளைக்கு எனக்கு நரக்கம் வரும் அப்படின்ற பயத்தோட ஒண்ணு பண்றது ஒரு பக்கம். அதுக்கும் மேல என்னன்னா, அந்த தர்மத்தை பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அதையிலேயே ஆசை இருக்கிறது ஒரு பக்கம். இதுதானே நம்ம அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும், நான் சத்தியத்தை பேசினா எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும், நான் தர்மத்தை பேசினா அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும், நான் தப்பா நடந்துட்டா அவ மனசு கஷ்டப்படும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஜெகன்மாதா ஜெகத் பிதாவான பெருமாள் பாகவதோத்தமர்கள் நம்ம இப்படி இருந்தாதானே நம்ம பெருமாள் தாயாருக்கு பிடிக்கும் அப்படி நினைச்சு பண்றது இன்னும் முக்கியம். அதுபடிதான் ஒரு மோட்சம் சரணாகதி பண்ணவன் பகவத் அனுகிரகத்தினாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தினாலே இதையே தான் நினைச்சிட்டு இருப்பான் அப்படின்னு. என்னன்னா, மாயாலீடம் விபவம் அகிலம் மன்யமானா ஸ்திருநாயா அப்படின்னு, மாயாலீடம் இந்த பிரகிருதி மண்டலத்தினாலே சூழப்பட்ட மாயை, மாயைன்னு சொல்லும் பொழுது மாயை அப்படின்றது அத்வைத மதம் சொல்லக்கூடிய மாயைக்கு அர்த்தம் வேற. நம்ம மதத்துல மாயை அப்படின்னு என்ன சொல்றான்னா, இதெல்லாம் தாற்காலிகமான உலகம், இது அழியும் திருப்பியும் வரும், அழியும் திருப்பி வரும், அனாதிகாலமாக இருக்கும், அதனால எதுவுமே நம்ம கிட்ட சாஸ்வதமாக நிக்காத ஒரு உலகம் இது. சாஸ்வதமே இல்லாத ஒரு இடத்துல நான் வந்து சம்பாதிக்கிறேன்னு உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கடைசியில காலத்துல நம்மளே இதை அனுபவிக்காம போயிடுவோம். ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லாது, ஆனா வேற வழி இல்லை, எதுவுமே மாய இல்லையா, ஏதோ ஒரு இதுனாலையும் அவ என்ன நினைப்பா, நம்ம என்ன நினைப்போம், இப்படி நினைச்சு நினைச்சு நம்ம இந்த போகத்தை அனுபவிக்கிறோம். ஆனா இப்ப ஏற்பட்ட சரணாகதி பண்ணவா மாயாலியிடம் தாயார் எப்படி அனுகூலம் பண்ணுவானா, விபவம் அகிலம் மன்யமான ஆஸ்ட்ருநாயான்னு, இந்த அகிலம் இந்த போக, இந்த பூலோகத்துல இருக்கிற அத்தனை போகத்திலையும் ஒரு திருணமா, ஒரு புல்லுக்கு சமமா நினைப்பாராம். ஒரு தங்கம் அப்படின்னா கூட, இந்த தங்கம் எனக்கு எதுக்கு, இதனால எனக்கு என்ன பெரிய லாபம் அப்படின்னு ஒரு புல்லுக்கு சமமாக நினைப்பா அப்படிங்குது ஸ்ரீ பகவத் பாஷ்யக்காரருடைய தனியிலேயே. யாமோகத்தை ஸ்ததிதராணி திருநாயமேனே அப்படின்னு பாஷ்யக்கார்கிட்ட போய் ஒரு தங்க கட்டி வைர பதக்கம் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு திருணத்துக்கு சமமா மதிப்பேறா, இது ஒரு புல்லுக்கு சமம், இது எனக்கு எதுக்கு, அதனாலதான் அவர் யதிராஜர். அப்படியே போய் கொடுத்தா கூட அதை ஆபரணமாக்கி பகவானுக்கு சாத்தி சாத்துவேரே தவிர தனக்குன்னு ஒண்ணு வச்சுக்க மாட்டார். அப்பேற்பட்ட இது அந்த குணம். அப்படிதான் பெரியோர்கள் இருந்தார். சுவாமி தேசிகன் வைராக்கியமா இருந்தார் இல்லையா, ராஜா கூப்பிட்டு கூட என்ன சொன்னார், இந்த சபைக்கு நான் வரமாட்டேன், தேப்பெருமாள் கைங்கரியமே தான் முக்கியம் அப்படின்னு பகவான் அவளுக்கு அனுகூலம் பண்ணான். அந்த மாதிரி பேர்பட்ட இந்த காலத்திலையும் கொஞ்சம் முன்னாடி போனா ஐயா சுவாமி அந்த நாவல் பாக்கம் அப்படின்ற அந்த கிராமத்திலிருந்து வெளில வரல, இன்னும் சொல்ல போனா பிரசிடென்ட் அவார்டு கொடுத்தா அவருக்கு, பிரசிடென்ட் அவார்டு கொடுக்க போது அந்த நாவல் தாண்டி போய் தானே நம்ம வந்து டெல்லியில போய் வாங்கிக்கணும் பிரசிடென்ட் முன்னாடின்னா, அவர் என்ன வர வழக்கம் இல்ல, நான் இந்த கிராமத்தை விட்டு தாண்ட மாட்டேன், அதனால என்ன மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லல, ஏன்னா அது ஒரு கவர்மெண்ட்டை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அவா ஏதோ பிரீத்தியில கொடுக்குறான், நான் இந்த கிராமத்தை விட்டு வருது இல்லைன்னு. அவ என்ன பண்ணா, அவ நேர ஆபீசர்ஸ் அனுப்பிச்சு நாவல் பார்க்க கிராமத்திலே வந்து சுவாமிக்கு கொடுத்தா, சுவாமி இது எதுக்கு நமக்கு அப்படின்னு, ஆனா வச்சுக்கோரும் அப்படின்னு அவ கொடுத்தா. ஏன்னா எத்தனையோ சம்ஸ்கிருத வித்யாலயம் யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட் நடத்திட்டு வந்தாலும் இந்த ஒரு கிராமத்திலிருந்தே அத்தனை பேரையும் அவர் படிக்க வச்சிருக்கு. அவருடைய சிஷ்யர்கள் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலரா இருந்திருக்கா. அப்பேற்பட்ட வித்வான்களை உருவாக்கியிருக்கேர் இந்த சின்ன கிராமத்திலிருந்துனா, நாங்க பண்ணாத விஷயத்தை நீர் இங்க ஒரு இடத்துல இருந்தே பண்ணிருக்கே அப்படின்னு அவ ஆச்சரியப்பட்டு பிரசிடென்ட் அவார்ட் ஆத்திக்கே வந்து கொடுத்திருக்கா அப்படின்னா, அப்ப எப்பேற்பட்ட வைராக்கியம் இருக்கணும். அதனால இந்த இந்த மாயாளிடம் விபவம் அகிலம் மன்யமானாஸ்திரநாயான்னு இந்த போகத்தில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் ஒரு திருணமாக மதிச்சவா அப்பேற்பட்ட பெரியோர்கள். பரவாகோட்ட சுவாமின் இருந்தேர் இது சொல்ல வேண்டிய ஒரு சரித்திரம். கோபால தேசிக மகாதேசிகன் சுவாமி, அவரை பத்தி நடமாடும் தெய்வம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் அந்த காலத்துல எழுதினான். அது நம்மளவா ஒரு பெரிய பிசினஸ் மேன் பார்த்து இந்த சுவாமியுடைய வைராகியம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த சுவாமிக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், வருஷ வருஷம் ஏதாவது கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பிசினஸ்ல வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு 10-15 லட்சம் ஏதோ ஒரு பைசா வந்து இந்த சுவாமி கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஆர்டிக்கல்ல படிச்சு இவரை பத்தி தெரிஞ்சு நேர ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அவர்கிட்ட எடுத்துட்டு போய் நேர போனார். சுவாமி பார்த்தார் யாரு என்னன்னு விசாரிச்சார். அவர் நல்ல பேண்ட் ஷர்ட்டோட வந்திருந்தார். ஏப்பா ஒரு சன்னியாசாசிரமத்துல இருக்கிற ஒருத்தர் பார்க்க வரும்பொழுது இப்படியா வருது, எப்படி வரணும், ஒரு வேஷ்டி கட்டிண்டு நெத்தியில எதுவுமே இல்லாம திருமண சீச்சின்னத்தோட வரவானாமா அப்படின்னு. சரின்னு அவன் வெளில போனான். அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட எல்லாம் வாங்கி ஒரு வேஷ்டியை கட்டின்னு வந்தான். சுவாமி திருப்பியும் கேட்டார், உங்க கல்யாணம் ஆச்சா அப்படின்னு. கல்யாணம் ஆச்சு சுவாமின்னு. அப்புறம் ஏன் இந்த அட்டை வேஷ்டி கட்டின்னு வந்திருக்க, அவ பிரம்மச்சரியத்துல தானே நீ பிரம்மச்சாரி தான் அப்படி கட்டலாம், நீ அப்படி வந்த பஞ்சகச்சத்தோட வா அப்படின்னு. சரி இன்னும் போய் பஞ்சகச்சத்தை கட்டின்னு வந்தான். எதுக்காக வந்தேன்னா, இந்த மாதிரி சுவாமிக்கு கைங்கரியத்துக்காக நான் இவ்வளவு லட்சம் எடுத்து கொடுக்குறேன்னா, இன்னைக்கு அந்த லட்சம் சின்னதா இருக்கலாம், அந்த காலத்துல அது ஒரு பெரிய பைசா. அது சுவாமி ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், என்னப்பா நீ சந்தியாவந்தனம் பண்றியா, என்ன உன்னுடைய உத்தியோகம் அப்படின்னு நான் கேட்டேன். அவன் உத்தியோகம் எல்லாம் சொன்னான். சந்தியாவந்தனம் பண்றியான்னா, நான் வந்து எனக்கு டைமே இல்லை சுவாமி, ஏதோ ஒரு நாள் இன்னைக்கு ஃப்ரீயோ அன்னைக்கு சனி ஞாயிறு இன்னைக்கோ எனக்கு ஃப்ரீயோ அன்னைக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சுவாமி உடனே சொன்னார். இந்த பைசாவை எடுத்து நீ அப்படியே கிளம்பு. ஏன்னா இனி இந்த பைசா கொடுத்தா நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வேணாம், நான் சன்னியாசத்துல இருக்கேன், நான் ஏதோ ஒரு தேசிகன் சன்னதிக்கு பண்ண போறேன். அப்பேற்பட்ட தேசிகன் கூட இந்த இந்த துட்டை விரும்ப மாட்டேருப்பா. இருக்கிற காலத்திலேயே அவர் வந்து ராஜா கிட்ட போகமாட்டேன்னு சொன்னவர் ஒரு சந்தியாவந்தனம் பண்ணாத ஒருத்தங்கிட்டேருந்து வாங்கி அவர் உற்சவத்தை பண்ணி பெறா, எனக்கு வேணாம் இந்த துட்டினு திருப்பி அனுப்பிச்சிட்டேன். அந்த மாதிரி ஒரு திருணத்துக்கு சமமா மதிச்சவா இந்த இந்த காலத்திலையும் பார்க்கலாம். அப்பேற்பட்ட வைராக்கியம், ஒரு தர்மத்துக்காக ஒரு துட்டுனா கூட அந்த கொடுக்கிறவா எப்பேற்பட்டவா, அவா வந்து இந்த பகவத் விஷயத்துல சிந்தை உண்டா, நல்ல விஷயத்துலதான் இவா வந்து சம்பாதிக்கிறாளான்னு பார்த்துதான் வாங்குவா. ஏன்னா தர்ம காரியத்துக்கு உபயோகப்படுத்துறது எந்த ஒரு விஷயத்திலும் வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி இருந்து அப்படியே பகவானே கதி. ஏன்னா மோட்சத்துக்கு போறவான்றது எப்படின்னா நிச்சயதார்த்தம் ஆயிடுத்து அப்படின்னா கல்யாணம் ஆக போறது. அப்ப ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு சந்தோஷம் எப்படி இருக்கும், அடுத்த மாசம் கல்யாணம், இன்னும் கல்யாணம் ஆகல, நிச்சயதார்த்தம் ஆயிடுத்து, அதனால அந்த கல்யாணம் நடக்க போறதுன்றது அதுல வந்து அவளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லைன்னா அவளுடைய மனசு எப்படி இருக்குமோ அப்படிதான் ஒரு சரணாகதி பண்ணவன் இருப்பான். அந்த மாதிரிதான் நம்மளும் அந்த பகவான் இப்ப வந்து நம்ம சரணாகதி பண்ணிட்டோம், இந்த சம்சார கஷ்டம் நீங்க போகுது சத்தியம், அதை பத்தி நம்ம கவலையே பட வேணாம். மோட்சம் கிடைக்க போறதும் சத்தியம். அது வரைக்கும் என்னன்னா மோட்சம் கிடைக்கிற வரைக்கும் அதை கஷ்டப்பட இந்த ஒரு சந்தோஷமே ஆனந்தமான ஒரு சந்தோஷமாக இருக்கும் பொழுது இந்த பூலோகத்துல பகவான் வந்து இருந்து நமக்கு கைங்கரியத்தை கொடுக்கிறான்னா அதை பண்ணிட்டு நம்ம ஆச்சாரியர்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு நம்ம பகவத் விஷயத்தை கேட்டுட்டு இருந்தாலே இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. அதனால அர்ச்சாவதாரம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, நம்மளவா அர்ச்சாவதார பெருமாள் தான் சொல்லுவா. ஆத்துல கூட ஒரு விக்கிரகத்தை பார்த்து இது வெள்ளியா தங்கமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு பெருமாளா இருந்தா ஒரு பாத்திரமா இருந்தா கேட்கலாம், வெள்ளி பாத்திரமா தங்க பாத்திரமான்னு. எப்போ ஒரு பெருமாள் பிரதிஷ்ட பண்ணியாச்சோ அது எந்த இதுல பண்ணதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அப்படிதானே, நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுனா குழந்தை பிறந்தவனு என்ன சொல்றோம், குழந்தை பிறந்துருதுன்னு சொல்றோம். ஏன் ஒரு மாம்சம் ரத்தத்தோட ஒண்ணு பிறந்தது அப்படின்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமே. ஏன், அதுக்கு அந்த உயிர் இருக்கிறதுனால எப்படி குழந்தையோ அது வெள்ளி பாத்திரமோ தங்க பாத்திரமோ கிடையாதே, பகவானை பிரதிஷ்ட பண்ணதுனால சாட்சாத் பகவான் தான் அர்ச்சாவதார பெருமாளாக இருக்கிறதுனால சொல்றோம். அதனால அப்பேற்பட்ட பெருமாள் அப்படின்னு நினைச்சு ஸ்ரீ வைகுண்டநாதனே இங்க வந்து இருக்கான்னு நினைச்சு நம்ம கைங்கரியம் பண்ணணும். அப்பேற்பட்ட கைங்கரியத்தை நம்ம உண்டாக்கி இதுவே போறோம் அப்படின்னு இந்த சந்தோஷத்துல இருப்பான். இதுக்கு இப்ப ஏற்பட்ட சந்தோஷத்தையும் கொடுத்து நம்மள வேற ஒரு இதுல போக விடாம செய்யறதும் தாயாருடைய கிருபையே அப்படின்றத இந்த ஸ்லோகத்தில் எடுத்து சொல்றேன். அப்போ முதல் ஸ்லோகத்துல என்னாச்சு, சம்சார கஷ்டம் போர் வைகுண்டத்துக்கு போறதுக்கு என்னென்ன உபாயம் அப்படின்னு தாயாருடைய அனுகிரகம், மோட்சத்துக்கு போறதுக்கும் சரணாகதி பண்ணவனுக்கு நடுவுல இருக்கிற அவனுடைய நிலையை சொல்லியாச்சு, தாயாருடைய அனுகிரகத்தினால அவன் எப்படி எப்பேற்பட்ட நிலையில இருக்கான் அப்படின்னு. இந்த போகத்தெல்லாம் ஒரு திருணமாக மதிக்காமல், திருணமாக திருணம்தான் ஒரு புல்லாக நினைச்சி பகவத் கைங்கரியமே சாஸ்வதம் என்று பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு அவன் மனசோட இருப்பான் அப்படி. இப்ப வைகுண்டம் போயாச்சு, அப்ப எப்படி இருப்பான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல 20வது ஸ்லோகத்துல சொல்றேன். சேவே தேவி திரிதச மகிழா மௌலிமாலார்ச்சிதம் தே சித்தி க்ஷேத்ரம் சமித விபதாம் சம்பதாம் பாதபத்மம் யஸ்மின் ஈஷன் நமித சிரசோ யாபயித்வா சரீரம் வர்த்திஷ்யந்தே விதமசி பதே வாசுதேவஸ்ய தன்யாஹ அப்படின்னு. சேவே தேவி திரிதச மகிழா மௌலிமாலார்ச்சிதம் தே அப்படின்னு, தேவாதி தேவர்கள் எப்படின்னா மோட்சத்துக்கு போனவன் பகவானுக்கும் தாயாருக்கும் திருவடியில பக்தியோட இருப்பான் அப்படின்னு சொல்லியாச்சு. அங்கேயே இருந்து கைங்கரியம் பண்ணுவான். அது எப்பேற்பட்ட திருவடி அப்படின்னு சொல்லும் பொழுது, சேவே தேவி திரிதச மகிழா மௌலிமாலாச்சிரதே, திரிதசானா தேவர்கள், மகிழானா தேவர்களுடைய பத்னி, தேவர்களும் தேவர்களுடைய பத்னியும் எல்லாரும் தாயாரை சேவிச்சுட்டு இருக்காளாம். மௌலி மாலாட்சி தம்தே, மௌலி அவளுடைய கிரீட்டத்துக்கு மேல ஆச்சரியமான புஷ்பங்கள் எல்லாம் சாத்திண்டு வரா, அந்த கிரீட்டத்துக்கு மேல இருக்கிற அந்த புஷ்பத்தோட தன் தலையில இருக்கிறதோட அவள் சேவிக்கும் பொழுது அந்த புஷ்பங்கள் எல்லாம் தாயாருடைய திருவடியில வந்து உழடுது. அது எப்படி இருக்குன்னா மௌலி மாலார்ச்சிதம் தே, தலையாலேயே அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கான். அப்படி அந்த சேவே தேவி தாயாரே அப்பேற்பட்ட உன்னுடைய திருவடிகள், அந்த தேவர்களும் பட்டமகிஷிகள், தேவர்களுக்கு பட்டமகிஷியா இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து உண்மை சேவிக்கும் போது அவ தலையில மக்தத்துல சாத்திருக்க வந்து உழர்த்தி அப்பேற்பட்ட திருவடி. அதுக்கப்புறம் என்னன்னா தாயாருடைய திருவடி என்னன்னா துக்கங்கள் இல்லாம சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு. சித்தி க்ஷேத்திரம் சமித விபதாம் சம்பதாம் பாத பத்மம் அப்படின்னு, சித்தி க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரம் எப்பேற்பட்டதுன்னா அந்த தாயாருடைய திருவடி அந்த ஸ்ரீவைகுண்டம் என்னன்னா சித்தி க்ஷேத்திரம். சம்பதாம் அப்படின்னு நிறைய சம்பத்துள்ள, நிறைய சம்பத்து இருக்கிற இடத்துக்கு சில கஷ்டங்களும் வரும். நிறைய துட்டு இருந்துச்சு, அது ரொம்ப ஆபத்து உண்டாக்கிடும் இந்த லோகத்துல. ரொம்ப இருந்தாலும் திடீர்னு கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் சரியா கட்டுறியான்னு பாப்பான், அப்பப்ப எனக்கு டொனேட் பண்ணுவா, பண்ணலன்னா ஏதாவது பண்ணுவா, யாரோ ஒரு பிசினஸ் மேன் நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு குறை கொடுத்துட்டே இருப்பான். அதனால ரொம்ப துட்டு இருந்தாலும் கஷ்டம், ஒண்ணுமே இல்லைனாலும் கஷ்டம், நமக்கு போறோம் அப்படின்னு இருக்கிறவாதான் இன்னைக்கு வந்து சந்தோஷமா இருக்கா. அப்போ அப்பேற்பட்ட சம்பத்து கூடியது வைகுண்டம், ஆனந்த லோகம், அங்க வந்து எதுக்குமே கஷ்டம் இல்லை, காலத்தினால பரிணாமம் இல்லை. ஏதோ வயசாயிடுமா அப்படின்னா அங்கெல்லாம் நமக்கு வயசாருது சரீர வியாதிகள் வருதுன்னா கிடையாது, அங்க எப்பயுமே யுவாவாவே இருப்போம் நம்ம. அங்க அப்ராகிருத சரீரம்னு ஒரு சரீரம் எடுத்துப்போம், அந்த சரீரம் வந்து இந்த பஞ்சபூதத்தினால பண்ணப்பட்டது இல்ல. அந்த அப்ராகிருத சரீரத்துல ஏதோ கட்டியால குத்தினா ரத்தம் வரும் அப்படின்லாம் கிடையாது, அது ஒண்ணுமே ஆகாது. நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாத்திக்கலாம், நம்ம ஒரு கொக்கா இருக்கணும்னா கொக்கா இருந்துக்கலாம், அந்த சரீரத்துக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அப்பேற்பட்ட இடத்துல அதிகமான சம்பத்தோட எந்த துக்கமும் இல்லாம சம்பதாம் பாத பத்மம், அப்பேற்பட்ட உம்முடைய திருவடி சுத்தி இருக்கிற இடம் எல்லாம் அப்பேற்பட்ட இடம். அதனால எஸ்மின் நீஷன் நமித சிரசோ யாபயித்வா சரீரம் அப்படின்னு, அப்பேற்பட்ட அந்த தாயாருடைய திருவடியிலே சரணாகதி பண்ணவன் யாபயித்வா சரீரம் அப்படின்னு இந்த சரீரத்தை விட்டுடுறான். இந்த சரீரம் என்ன அப்படின்னா இது பஞ்சபூதத்தினாலே செய்யப்பட்டது. குழந்தையா இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கோமோ இப்பயும் அப்படியே இருக்குமா, ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னா பரிணாமங்கள் மாறுறது, 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்திரியங்கள்லாம் கஷ்டமாடுறது, கண்ணு தெரியாம போறது, காது கேட்காம போறது, என்னென்னவோ வியாதிகள் வருது. வயசானாதான் வியாதிகள் வரணும்னு இல்லை, இந்த காலத்துல இப்ப இருக்கிற கிளைமேட் கண்டிஷன் இதெல்லாம் பார்த்தோம்னா சின்ன வயசுலயே என்னென்னவோ ப்ராப்ளம்ஸ் வந்துருதுன்றான், 25 வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருதுன்றான், பிபி சுகர் இருக்குன்றான். அப்பேற்பட்டது இந்த சரீரம். ஆனா வைகுண்ட லோகத்துல அதனால இந்த சரீரத்தை விட்டு, இந்த பிரகிருதி மண்டலத்தை விட்டு அப்ராகிருத சரீரம் எடுத்து வைகுண்ட லோகத்துக்கு போறான். யாருன்னா தாயாருடைய திருவடி அடைந்தவன். எப்பேற்பட்ட திருவடின்னு சொல்லும் பொழுது சகல துக்கத்தையும் நீக்கி அந்த சுகத்தை தரக்கூடிய திருவடி, தேவர்கள் எல்லாம் விழுந்து சேவிக்கக்கூடிய திருவடி அப்படின்னு. வர்த்திஷ்யந்தே விதமசி பதே வாசுதேவசிய தன்யாக அப்படின்னு வர்த்திஷ்யந்தே, அவன் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்னு எப்பயும் சந்தோஷமாக வித்தமசிப்பதே அப்படின்னு, ரஜோகுணம் தமோகுணம் இல்லாத வெறும் சத்வகுணத்தோடே நிறைந்த சுத்த சத்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே வாசுதேவஸ்ய தன்யாகா, தாயாரும் வாசுதேவனோடே சேர்ந்து தன்யனாக இருப்பான் அப்படின்னு பெருமாளோடைய சேர்ந்து அங்கு கைங்கரியம் பண்ணிட்டு ஒரு அப்பேற்பட்ட தன்யனாக இருப்பான். இந்த லோகங்கள்ல கூட கஷ்டம் வரும், இந்த லோகத்திலேயே இருந்து கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னா ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணலாம், அதே வைகுண்டநாதனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் தான் ரங்கநாதனுக்கும். ஆனா என்னன்னா வயசாயிடுறதே, அப்ப 90 வயசு ஆச்சு, நமக்கே ஒரு கஷ்டம் இருக்கு, எழுந்து சன்னதிக்கு போக முடியல, இத்தனை வருஷம் எப்படி போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். ஆனா வைகுண்ட லோகத்துல இந்த கஷ்டம் கிடையாது, அவனுக்கு வயசாயிடுதுன்னு இல்ல, எப்பயும் பெருமாளுக்கு சாஸ்வதமாக கைங்கரியம் பண்ணலாம். அதனால அங்க வந்து வாசுதேவ எப்பயும் பகவானுக்கு பிரீத்தியோட எப்படியும் சந்தோஷமாக கைங்கரியம் பண்ணலாம். பராசர பட்டர் அவர் சொல்ற, பகவான் கிட்ட கைசிக துவாதசி புராணம் பூர்த்தியா படிச்சார், பகவானுக்கே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, அதுக்கு வியாக்கியானம் அவரே பண்ணார் பராசர பட்டர். அந்த வியாக்கியானத்தை பார்த்து ரங்கநாதனுக்கு ரொம்ப சந்தோஷம், இவர் போய் சரணாகதி பண்ண உடனே உனக்கு மோட்சம் கொடுத்துடுறேன்னு அவர் பார்த்தார். மோட்சத்தை கொடுத்துடுறாரு, நான் கேட்கவே இல்லையே, நான் சரணாகதி பண்ணேன், உம்முடைய சரணத்திலேயே நான் எப்பயும் இருக்கினேன் அப்படின்னு சொன்னேன், நீர் சரி நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன்னு. நான் மோட்சத்துக்கு வந்தா அங்க நீர் நாராயணர் தானே இருப்பேர், ரங்கநாதனாக இருப்பேரா, இந்த ரங்கநாதன் போலே இருந்துதான் நான் சேவிக்கணும் அப்படின்னு அவர் சொல்ற. அப்ப சொல்லும் போது அவர் சொல்றேன், நான் வரேன், மோட்சத்தை நீ கொடுக்குறேன்னு, அதனால நான் வரேன், வந்து பார்த்துட்டு நீர் அங்க ரங்கநாதரும் ரங்கநாயகி தாயார் போலே இல்லைன்னா அப்படின்னா அப்பேற்பட்ட கருணை உங்ககிட்ட இல்லைன்னா இவாள போலவே எப்படி பிரீத்தியாக இருக்கேரோ, இல்லைன்னா நான் அந்த வானத்தை உடச்சிட்டு கீழே வந்து விழுந்துருவேன் அப்படின்னு. அப்படி அப்ப இன்னும் உழல அப்படின்னா என்ன காரணம்னா, அங்க நம்ம பெருமாளை எப்படி நம்ம நினைக்கிறோமோ அப்படிலாம் சேவிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுவும் உண்டு. அப்பேற்பட்டது ஸ்ரீ வைகுண்ட லோகம். அதுவும் என்னன்னா, யஸ்மின் நீஷன் நமித சிரசோ யாபயித்வா சரீரம் அப்படின்னு, தாயார் சரணாகதி பண்ணி தாயாருடைய திருவடியில போய் விழுந்து தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தெல்லாம் காட்டி அனன்ய கத்தி உன்னுடைய வேற கத்தி இல்லைன்னு அத்தனத்தையும் சொல்லி சரணாகதி பண்றவன் மட்டும் இல்ல, ஈர்ஷிதா அப்படின்ட்டு திருவடியில கொஞ்சம் லேசா பட்டாலே போருமோ அப்படியே ஏதோ எங்கேயோ போய் கீழே விழ போறான், ஆனால் அவனுடைய தலை வந்து தாயாருடைய திருவடியில ஓரமா எங்கேயோ பட்டுடுத்துனா கூட அவனுக்கு அப்பேற்பட்ட மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த திருவடிய பலத்தை சொல்லி அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்திலையும் இப்பேற்பட்ட இருப்பான் அப்படின்னு சொல்றேன். அப்படி நம்ம இந்த 3 ஸ்லோகம் இந்த வாரம் பார்த்ததுல முக்கியமாக எப்படி சம்சார சாகரத்தை தாண்டி போறதுக்கு நமக்குடைய இருக்கிற அந்த விரோதிகளை போக்கி நல்ல குணத்தை கொடுத்து சத்வகுணத்தை கொடுத்து பக்தியோக ஞானயோகெல்லாம் நமக்கு புரிய வச்சு சரணாகதியை புரிய வச்சு தாயார் சேர்த்துப்பா அப்படின்றது ஒரு இடம். சரணாகதி பண்ணவன் எப்படி தாயாருடைய அனுகிரகத்தினாலே இருப்பார் அப்படின்றதும், மோட்சத்துக்கு போனா எப்படி பகவானோடையே இருந்து கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு. பகவான் எப்படி இருப்பார் மோட்சத்துலன்னா, அவர் என்னென்னலாம் போகத்தை அனுபவிக்கிறாரோ அத்தனையும் நமக்கும் கொடுத்தாரோ, அப்பேற்பட்டவன் தன்னை தானே கொடுத்து அப்படிங்கிறது. தான் மட்டும் அனுபவிக்கணும்னு இல்ல, எப்படி ஒரு ராஜா அவருடைய பையன் வந்தா அந்த சபையில எப்படி ராஜாவுக்கு என்னென்ன அலங்காரங்கள்லாம் போடுறாளோ, அவன் என்னென்னலாம் சூட்டிக்கிறானோ அந்த அத்தனையும் தன் பையனுக்கும் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்து அவனுக்கு ஒரு சிம்மாசனத்தை போட்டு உட்கார வைப்பானோ, அப்படி அத்தனை போகத்தையும் கொடுப்பார் பகவான் அப்படின்றது பகவானுடைய பெருமையை இங்க காட்டுறது. அதனால் அது ஆனந்த லோகம் அப்படி. இது வரைக்கும் 20வது ஸ்லோகம் வரைக்கும் தாயாருடைய பெருமைகள் எல்லாம் சொன்ன சுவாமி தேசிகன் மேல்கொண்டு ஸ்லோகத்துல தாயார பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு 3 ஸ்லோகம். என்ன பிரார்த்தனை பண்ணணும்னா, எப்பயுமே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றது தான் எடுத்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேல நான் என்ன கேட்கறது அத்தனையும் அனுகூலத்தை பண்ணிட்டேரே அப்படின்னு இந்த 2 விஷயத்தையும் மேற்கொண்டு சொல்ல போறேன். இது அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா அடியே.